என் இதயத்தை திருடி உன்னிடம் வைத்துக் கொண்டாய். நீதான் என் இமைகளை திறந்து உறக்கத்தை பறித்துக் கொண்டாய். கானல் நீரிலே மீன் பிடிக்க கண்கள் ரெண்டுமே நினைக்கிறதே, அருகில் நெருங்கினால் விலகிடுதே என் இடலும் தடுக்கிறதே. கானல் நீரிலே மீன் பிடிக்க கண்கள் ரெண்டுமே நினைக்கிறதே, அருகில் நெருங்கினால் விலகிடுதே என் இடலும் தடுக்கிறதே. நீதான் என் இதயத்தை திருடி உன்னிடம் வைத்துக் கொண்டாய். நீதான் என் இமைகளை திறந்து உறக்கத்தை பறித்துக் கொண்டாய். மறந்தேன் தேகம் தாகம் எல்லாம் மறந்தேன், தூரம் கூட மறந்தே போனேன், உன்னை மறக்க முடியவில்லை. கவலை துடைத்த அன்பை மறந்தேன், காட்டி கொடுத்த துரோகம் மறந்தேன், ஊட்டி வளர்த்த தாயை மறந்தேன், உன்னை மறக்க முடியவில்லை. எந்த பூக்களில் ஒளிந்திருப்பாய், எந்த துளியிலே தவழ்ந்திருப்பாய், தினம் தினம் உன்னை தேடுகிறேன், நான் தேந்தே போகின்றேன். கடந்து செல்லும் அந்த மேகங்களும் உந்தன் உருவமாய் தெரிகிறதே, முகத்தை காட்டிவிடு மூச்சை திருப்பிக் கொடு, தூக்கம் தந்துவிடு இல்லை தூக்கில் போட்டுவிடு. நீதான் என் கீதையத்தின் திருடி உன்னிடம் வைத்துக் கொண்டாய். நீதான் என் இமைகளை திறந்து உறக்கத்தை பறித்துக் கொண்டாய். கைகள் தட்டி யாரும் அழைத்தால் நீதான் என்று திரும்பிடுவே. காற்றழுத்தம் அதிகமானால் மேகம் மழையை தூவும் பெண்ணே, காதல் அழுத்தம் அதிகமானால் உயிரும் மெல்ல உடைந்துவிடும். தூரம் தூரமாய் ஓடுகின்றாய், துரத்தி துரத்தி நான் வருகின்றேன், ஒரு முறை உன்னை பார்த்திடவே நான் தினம் தினம் துடிக்கின்றேன். பார்த்து பழகிட தேடி வந்தேன், பிரிந்து போகையில் எரிகின்றேன், முகத்தை காட்டிவிட மூச்சை திருப்பிக் கொடு, தூக்கம் தந்துவிடு இல்லை தூக்கில் போட்டுவிடு. நீதான் என் இதயத்தை திருடி உன்னிடம் வைத்துக் கொண்டாய். நீதான் என் இமைகளை திறந்து உறக்கத்தை பறித்துக் கொண்டாய். கானல் நீரிலே மீன் பிடிக்க கண்கள் ரெண்டுமே நினைக்கிறதே, அருகில் நெருங்கினால் விலகிடுதே என் இடலும் தடுக்கிறதே. கானல் நீரிலே மீன் பிடிக்க கண்கள் ரெண்டுமே நினைக்கிறதே, அருகில் நெருங்கினால் விலகிடுதே என் இடலும் தடுக்கிறதே. நீதான் என் இதயத்தை திருடி உன்னிடம் வைத்துக் கொண்டான்.